கிரியேட் பண்ணணும். ஆ, இப்ப பாரு. வச்சுக்குவன் கச்சேரிய உச்சகட்டம் பார்த்து தெப்பம் போல கத்தளிக்கும் செம்பருத்தி நாத்து அம்பலத்தில் ஆடுறப்போ உன் பலத்தை காட்டு ராஜா மணி மாய மோகினி ரோஜா மலர் நீ தேவரூபிணி தேன் வாங்கலாம் சுகராத்திரி புது மாதிரி விடிய விடிய சிவராத்திரி தூக்கம் ஏது முதல் ராத்திரி தொடங்கும் போது பனிராத்திரி பட்டு பாய்விரி சுபராத்திரியோ புது மாதிரி விடிய விடிய சிவராத்திரி ஜாம நேரத்தில் பூஜைகளை ஏற்று பக்தனுக்கு பக்கம் வந்து சொர்க்கம் ஒன்று காட்டு நூலாடையை போட்டு மூடினேன் பாலாடையை பாத்தாடியோ தேஞ்சி போகுமா பார்த்தால் என்ன சுபராத்திரி சிவராத்திரி தூக்கம் ஏது முதல் ராத்திரி தொடங்கும் போது பனிராத்திரி பட்டு பாய்விரி சுபராத்திரி புது மாதிரி விடிய விடிய சிவராத்திரி ஊக்கம் ஏது ராத்திரி தொடங்கும் போது சிவராத்திரி.